குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே, குக்கு குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே, சின்னஞ்சிறு குயிலே சின்ன பணி குயிலே, குக்கு குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே, குக்கு குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே. காற்றினிலே ஆலிலைகள் உதிர்ந்ததம்மா, அவ்விலைகள் துளிரும் முன்னே பாலமரம் சாய்ந்ததம்மா. ஆடிமாத காற்றினிலே ஆலிலைகள் உதிர்ந்ததம்மா, அவ்விலைகள் துளிரும் முன்னே பாலமரம் சாய்ந்ததம்மா. மதுரை பேரழகே மதுரை பாட்டழகே, பண்பாடும் பேரழகே பல்லாண்டு வாழியவே, குக்கு குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே. பள்ளியிலே பெற்றவர்கள் இல்லையம்மா, பாசம் என்ற பாடத்திலே வாசகங்கள் இல்லையம்மா. வீடென்ற பள்ளியிலே பெற்றவர்கள் இல்லையம்மா, பாசம் என்ற பாடத்திலே வாசகங்கள் இல்லையம்மா. தென்மதுரை பேரழகே தென்மதுரை பாட்டழகே, பண்பாடும் பேரழகே பல்லாண்டு வாழியவே, குக்கு குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே, குக்கு குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே, சின்னஞ்சிறு குயிலே சின்ன மணி குயிலே, குக்கு குக்கு குயிலே கூவும் சோலை குயிலே, குக்கு குக்கு குயிலே.